ஒன்றியிருந்து நினை மின்கள் ஒன்றியிருந்து நினை மின்கள் உந்தமக்கு ஊனமில்லை ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே தில்லையுள் சென்று தொழுமின்கள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் தில்லையுள் என்று வந்தாய் என்னும் எம்பெருமா